உலகில் உள்ள 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான திரு காலம்பாடியிலிருந்து அருகே மேற்கொண்டு மார்கழி மாதம் ஆண்டாளுக்கு உகந்த மாதம். ஆண்டாள் திருப்பாவ என்னும் நூலை இயற்றியுள்ளார்கள். அதில் 30 பாசனங்கள் உள்ளன. நீங்கள் ஏற்கனவே 10 பாசனங்களை அனுபவித்திருப்பீர்கள். நான் இப்பொழுது 16வது பாசனத்தை சேவிக்கப் போகிறேன். கற்று கரவை கணங்கள் பல கலந்து சிற்றா திரளைய சென்று சரி செய்யும் குற்றமன்றில்லாத கோவலர்கம் பொற்கொடிய புற்றவர்களுக்குள் புறமையிலே போவாய். சுற்றத்து தோழிமார் எல்லாரும் உண்டு. நீ முற்றம் புகுந்து முகிலொன்னன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி எட்டு குரங்கும் பொருளேலோர் என்பாவாள் அடியன். Thank you.